श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. जय विबुधपते त्वं दर्शिताभीष्टधानः सहसरसिजवासा मेधिनीभ्यां वशाभ्यां नलवनमिव मृद्नन् पापराशिं नथानां गरुडसरिदनूपे गन्धहस्तीव्यदीव्यन्. ஐம்பத்தி இரண்டாவது பத்தியம், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் ஜெய விஜயி பவான் ரீதியில் எம்பெருமானுக்கு ஒரு ஜெய கோஷம் இதை சமர்ப்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரேடைய எம்பெருமானை ஒரு மத்த கஜம், அதாவது மதம் பிடித்த யானை, அந்த யானைக்கு ஒப்பிடுகிறார். அதற்கு ஏற்ற சில சப்தங்களை பயன்படுத்தி யானையானது பெண் யானைகளோடு கூடியிருக்கும், இருந்துட்டு தாமரை புஷ்பங்கள்லாம், அதாவது ஒரு தடாகத்துக்கு பக்கத்தில் இருந்துன்னா அதற்கு மதம் பிடிச்சா தாமரை புஷ்பங்கள்லாம் போட்டு நாசப்படுத்தி தன்னுடைய அந்த மத நீர் அது பெருகி ஓடும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்திண்டு அதனால் பிரகாசம் ஏற்பட்டு அதற்குரிய ஏற்றமா அந்த மதம் பிடித்த யானைக்கு. அந்த மாதிரி எம்பெருமானும் ஒரு மதம் பிடித்த யானை மாதிரி, மதம் பிடித்தன்னு சொன்னால் அந்த இடத்துல அதுக்கு தாத்பரியம் வேறு. அந்த ஸ்ரேடையில் கோரின பள்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அந்த பதங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. அதே மாதிரி பாபராசிகளே தாமரைகள் பக்தர்களுடைய, அதை நாசம் செய்கிறான். அதற்கு மேலே சரசிஜவாசான்னு செங்கமலவழி தாயார், அந்த பூமி தேவி தாயாரோட கூடியிருக்கக்கூடிய ஒரு அந்த யானை மகாகலபான்னு ராமனை மங்களாசாசனம் பண்ணார். அந்த மாதிரி திவ்யன்னு திவ்யனை பிரகாசித்து கொண்டு ஜெய அப்படின்னு சாதிக்கிறார். வெற்றியோடு விளங்குவாயாகன்னு விபூத பதே, விபூத பதேன்னு சொன்னால் தெய்வநாயகனே, துவம் ஜெய, நீ வெற்றி கொண்டு அருள்வாயாக, வெற்றியோடு விளங்குவாயாக. எப்படி? திவ்யன்னு ஜெய. இந்த திவுன்னு தாத்து, இந்த திவு தாத்துக்கு நிறைய இருக்குது. கிரீடா விஜிகீஷா விவகாரம்னு ஒருத்தர் எல்லாத்தையும் கோர்வையாக எழுதி அமைச்சிருக்கார் வாட்ஸ்அப்பில், அப்படின்னு பார்க்கச்சு தெரிஞ்சது. அப்படி வரைச்சு தேவநாத தேவநாத, இந்த தேவ சப்தமே இந்த திபூல் தாத்துலேருந்து தான் வருது. அதற்காக அடி அழகாக இங்கே திவ்யனு சாதிச்சுட்டு போட்டுண்டார். தேவநாதன் எதன் அர்த்தம்? தேவர்களுக்கு காந்தி, காந்தி சுரூபம், அவளுக்கு ஜோதிர் ரூபம். அதனால் அப்படி இருக்கக்கூடிய தேவநாதனே திவ்யன்னு ஜெய, பிரகாசித்து கொண்டு வெற்றியோடு இருப்பாயாகனு சாதிச்சார். கதம் இவ ஜீவியன்னு அப்படின்னு கேட்டுண்டா அதுக்கு சொல்கிறார், கந்த ஹஸ்தி இவ. கந்த ஹஸ்தின்னு சொன்னால் ஹஸ்தினா யானைக்கு பெயர், அந்த மதம் கொண்ட யானையை போல் அப்படின்னு அர்த்தம். இவன்னு சொன்னால் கந்த ஹஸ்தி இவ, ஹஸ்தி இவ, அது சந்தினால ஹஸ்தி இவன் ஆயிடுது. எப்படின்னு கேட்டால், தர்ஷித அபீஷ்ட தானக, தர்ஷிதாபீஷ்ட தானகன்னு அது ஒரு சந்தி, சகடதீக சந்தி. தானன்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து கொடுத்தல், கோரின பழத்தை கொடுப்பவன் வரதராஜன்ற ரீதியில். இன்னொன்று தானம்னா அந்த மதம், அந்த யானை இடத்திலிருந்து பெருகக்கூடிய அந்த மத்தம். அப்போ தர்ஷித அபீஷ்ட தானகன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் என்ன, பெருமாளுக்கு சிறப்புடைய அர்த்தம் என்ன கேட்டால், கோரின பழத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துபவன் அர்த்தமாகுது. அல்லது யானை கெடுத்துருந்தோம்னா அந்த மத நீர் பெருக்குமதாய் இருக்கக்கூடிய யானை. அதே போல நலவனம் இவ நதானாம் பாபராசிம் மிருத்னன்னு, நலவனம் சொன்னால் நலவனம்னா அந்த தாமரை காடு. இவ நதானாம்னா வணங்கியவர்கள், பக்த பிரபன்னால் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவளுடைய பாபராசிம் குவியல், அந்த பாப கூட்டத்தை மிருதனன்னா மர்தயன்னு அழிக்கிறது. மர்தயன் சத்ரந்தம் அழித்து கொண்டு கருட சரித் அனூபே வசாபியாம் சரசிஜ வாசா மேதினிபியாம் சஹ. கருட சரித்துன்னு சொன்னால் கருட நதி, திருவேந்திபுரத்தில் அந்த கருட நதியானது பெருகின்றிருக்கு. ஒரு காலத்தில் என்ன பெருகி ஓடியிருக்கும். அனூபேனா கரை, அனூப அனூபே சப்தமிபக்தி கரையில். அப்போ கருட சரித் அனூபேன்னு அடுத்து தகாரமானது தகாரமாகிடுது ஒரு சந்தி விசேஷத்தினால. வசாபியாம்னு சொன்னால் அதில் வசான்னு சொன்னால் அந்த பெண் யானைக்கு தாத்பரியமாகுது. வசாபியாம்னா இரண்டு பெண் யானைகள், அவா இரண்டு பெண் யானைகள் போல் இருக்கக்கூடிய சரசிஜ வாசா மேதினி. சரசிஜ வாசான்னு சொன்னால் செங்கமலவழி தயாராகுது, மேதினின்னு சொன்னால் பூமி பிராட்டி. மேதினி பியாம்ன்றது திருத்தியா பக்தி த்விவச்சனம், வசாபியாம்ன்றதும் திருத்தியா பக்தி த்விவச்சனம் டியுவல். சக வந்ததுனால திருத்தியா, வசாபியாம்ன்றது சரசிஜ வாசா மேதினிபியாம்க்கு விசேஷனம். சஹ சஹனா உடன் அர்த்தம். அப்போ பெரிய பிராட்டி பூமி பிராட்டியுடன் தீவ்யன்னு ஜெய பிரகாசித்து கொண்டு வெற்றியோடு இருப்பாயாகன்னு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறார் சுவாமி. ஒரு தடவை அன்பியத்தை பார்த்தோம்னா விபூத பதே தேவநாதனே தேவநாயகனே துவம் கந்த ஹஸ்தீவ தர்ஷிதாபீஷ்ட தானக நலவனமிவ நதானாம் பாபராசி மிருதன்னு கருட சரிதனூபே வசாபியாம் சரசிஜ வாசா மேதினிபியாம் சக தீவ்யன் ஜெய. விபுத பதே தேவநாயகனே தேவநாதனே துவம், தம்னா நீ, கந்த ஹஸ்தி இவ மதங்கொண்ட யானையை போல், இவன போல போல், தர்ஷிதாபீஷ்ட தானகன்னு சொன்னா எம்பெருமானிடத்துல வெளிப்படுத்துறான். எதை வெளிப்படுத்துறான்னு கேட்டா தன்னை அண்டினவர்களுக்கு தன்னிடம் தன்னை வணங்கினவர்களுக்கு கோரின பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறான். யானைக்கு போகச்சு இஷ்டப்படி அதனுடைய மத நீர், அந்த ரட் எலிஃபண்ட்டின் ரட்டுன்னு சொல்லுவோம், அதனுடைய அந்த டெம்பிள்ஸ்லேருந்து அந்த இதெல்லாம் மதம் நீர்லாம் வடிகிறது தான், அப்படி பெருக்கி கொண்டிருக்கிற யானை. நலவனம் இவ நதானாம் பாபராசும் மிருந்தன்னு, நலவனம் சொன்னால் தாமரைக்காடு, அந்த தாமரைக்காடு மாதிரி இருக்கக்கூடிய நதானாம்னா வணங்கினவருடைய பாபராசி பாப்ப குவிகள்லாம் மிருதன்னுனா மர்தயன்னு, அது சத்ரந்தம் அழித்து கொண்டு கருட சரிதனூபேன்னு சொன்னால் கருட நதியினுடைய கரையில் வசாபியாம் சரஸ்திஜ வாசா மேதினிபியாம் சக. பெண் யானைகள் போல் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டி என்ன பூமி பிராட்டி என்ன இவாளோட கூட தீவியன்னு, தீவியன்னுன்றது சத்ரந்தம் பிரகாசித்து கொண்டு ஜெய அவனா வெற்றியோடு இருப்பாயாகன்னு அழகா இந்த 52வது பத்தியில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.